ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದಯಭರತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்பல் தேவே பரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்குமோ விண்ணப்பம் ஒன்று கேடாய் உருவம் எனக் கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகன் திருக்குமாரர் குமாரவரதாச்சார் சுவாமி சுவாமி விஷயமாக சாதித்த தேசிக பிரபத்தி என்கிற ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் நாம் மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். விஸ்வாந்தரந்தமசக்ஷபண பிரவீணோ ವಿದ್ಯೋತಮಾನನಖರೆಂದುಮಯೂಖಜಾಲೈಃ ವಿಖ್ಯಾತತಾಮರಸ ಶಂಖರಧಂಗಚಿಹ್ನೌ ವೇದಾಂತಸೂರಿಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ವೇದಾಂತಸೂರಿಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಎಂದು ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನುಡಿಯ ತಿರುವಡಿಗಳೆಯೇ ಪುಹಲಹ ಪತ್ರಿ அவர் திருவடியிலேயே சரணாகதி பண்ணுகிறேன் என்று சாதிக்கின்றார். இந்த வேதாந்த சாதியாக சூரியாக எழுந்துள்ளிருக்கிற சுவாமி தேசிகனுடைய திருவடிகளுக்கு உண்டான ஏற்றத்தை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் இங்கு சொல்ற அந்த திருவடிகளினுடைய பதவிநியாசத்தினால விஸ்வம்பராமபி அதிதராம் தாசயந்தோன்னு சொல்லி சொன்னார். அந்த திருவடியை கீழே வைக்கச்சு அந்த பூமி மேல படைச்சு பூமிக்கே ஒரு அதிகமான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறது என்ற திருவடியினுடைய பெருமையை இதற்கு முன் ஸ்லோகத்துல சாதிச்ச அப்படி பிரகாசத்தை ஏற்படும் அளவுக்கு திருவடியில என்ன விசேஷம் இருந்திருக்கு என்பதை சொல்லி சொல்ற. விஸ்வாந்தர அந்த தமச க்ஷபண பிரவீணோ இங்க அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி என்று இரண்டு விஷயங்கள் நாம சரணாகதி பண்ணச்சு இதுக்கு பிரதானமாக இருப்பவை. அனிஷ்ட நிவர்த்தி நாம் விரும்பாதது நம்ம இடத்துல இருந்ததுன்னாக்க அது நம்ம விட்டு போகணும்ன்றது இருக்க அது அனிஷ்ட நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. இஷ்டப்பிராப்தி நாம விரும்புவது நம்ம இடத்துல வரணும்ன்றது. ஒருவன் நோயால் அல்லது மன உளைச்சலாலே பாதிக்கப்பட்டவனாக இருந்தான்னாக்க அவனுக்கு அனிஷ்டமாக இருந்திருக்கிற நோய் மன உளைச்சல் இதெல்லாம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணி அதுக்காக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணலாம், ஆச்சாரிய இடத்துல சரணாகதி பண்ணலாம். இஷ்டப்பிராப்தி தனக்கு வேண்டியதாக இருக்கிறது அர்த்த காமங்கள் அல்லது மோட்ச பர்யந்தமாக எல்லாத்தையும் நமக்கு வேணும்னு சொல்றது இருந்திருக்க அதுக்காக பிரார்த்தனை பண்றோம். இப்படி இரண்டு விதமான பிரார்த்தனைகள் சொல்லப்படுகின்றன. இப்போ விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவ கர்ணதாரோ வேதாந்த சோறு சரணோ சரணம் பிரபத்தியன்னு இதுக்கு முன்ன சொல்லி சொன்னார். இந்த சம்சாரமாகிறது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை எப்படி கிடக்கிறதுன்னு தெரியாத அதுலேயே மூழ்கி மூழ்கி எழுந்துருக்கோம். புனரப்பி ஜன்மம் புனரப்பி மரணம்னு சொல்லிட்டு இந்த ஜன்மமாகவும் மரணமாகவும் மாறி மாறி வந்துட்டுருக்கிற ஒரு நிலையை தான் நம்ம இப்ப கடந்து இது நாள் வரைக்கும் கடந்து வந்திருக்கிற நிலை அது. இப்ப இதுலேருந்து இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்திலேருந்து மீளனமானாக்க அதுக்கு நல்ல ஒரு படகு வேணும், படகோட்டி வேணும், இதெல்லாம் வேணும். அப்படி இருப்பது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான். ஆகையால அனிஷ்ட நிவர்த்தி, நாம் விரும்பாதது நம்மளிடத்துல இருக்கிறத போக்கடிப்பதற்காக சொன்னவை இதற்கு முன் ஸ்லோகத்துல. இப்ப இஷ்ட பிராப்தி, இன்னும் வந்து இன்னும் அனிஷ்ட நிவர்த்தியினுடைய பிரகாரந்தரங்கள், வேற வேற பிரகாரத்துல நமக்கு நாம விரும்பாதது நம்மள்ட இருந்துட்டு இருக்கோம், அதையும் சுவாமியினுடைய திருவடிகள் போக்கடிக்கின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தெரிவிக்கிறார். விஸ்வாந்தரந்ததமசக்ஷபண பிரவீணோ வித்யோதமான நகரேந்து மயூகஜாலைஹி. விஸ்வாந்தரந்தனர், இதுக்கு முன்ன சுவாமியினுடைய திருவடி எப்படி திகழ்கின்றது என்பதை சாதிக்கின்றார். அப்படியே அந்த சுவாமி திருவடி இருக்க தகச்சவேல்னு இருக்கு. அந்த பாத தலத்தை பார்த்தோம்னாக்க அப்படியே தாமரப்பூவனுடைய வர்ணம் மாதிரியாக தகச்சவேல்னு இருந்திருக்கான். அதுல திருவடிகள்ல நகஜாலங்கள், நகரஷ்மி, இந்த நகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வெளவிளையல்னு இருந்துருக்கு. இந்த செகப்புல அந்த வெளவிளையல்னு இருக்கிற நகமும் சேர்ந்து வரத்தை பார்த்தோம்னாக்க அதுல ஒரு கூடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த வெள்ளையில இந்த செகப்பு படிஞ்சு இருக்கும். இப்ப பார்த்தோம்னாக்க சுவாமியினுடைய நகர்ல இருந்து அதாவது நகர் ரஷ்மி வெளியில வரக்கூடியதாக இருந்திருக்கிற காந்தி சந்திரனுடைய காந்தியாக இருந்திருக்காங்க. வித்யோதமான நகரேந்து மயூகஜாலைஹி, நக ஏவ இந்த வகை. ஒரு சந்திரன் இல்ல, பத்து சந்திரன் இருக்கு. பத்து திருவடியில பத்து விரலையும் பத்து நகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நகமுமே சந்திரன் மாதிரி அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கிற. அப்படின்னால அந்த பிரகாசிக்கிற அந்த நகர்மொழி இதுல சந்திரனுடைய பிரகாசமும் சூரியனுடைய பிரகாசமும் என்று ரெண்டு பிரகாசமும் இருக்கு. சூரியனுடைய பிரகாசம்ன்றது சுட்டரிக்கிற மாதிரி இருந்துருக்கும், சந்திரனுடைய பிரகாசம்ன்றது குளிர்ச்சியாக இருந்துருக்கும். வஸ்துவ இருட்டிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது சந்திரனுடைய பிரகாசம். இப்படி இந்த சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி பிரகாசமாக இருக்கின்றது சுவாமி திருவடியில் இருக்கிற நகங்களுடைய பிரகாசம்னு சொல்ற. வித்யோதமான நகரேந்து மயூக ஜாலைஹி, இந்த கிரணங்களுடைய ஒரு சமூகம். அந்த சமூகத்தினால இப்ப இதனால என்ன பலன் என்ன, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் என்ன சொன்ன அது இல்ல. விஸ்வாந்தரந்த தமச க்ஷபண பிரவீணோ, லோகத்துல இருக்கிறவா எல்லாருடைய ஆந்தராந்த தமச க்ஷபண பிரவீணோ, அவ மனசுல இருந்திருக்கிற உள்ளே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த தமசு, அந்த ஒரு காடமான தமசு இருந்திருக்க அந்த தமச போக்கடிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. இது யாரால முடியும்? அந்த தமசுன்னா அந்தம்னாலே இருட்டுதான் அர்த்தம். இது குருடும் தமசுனாலும் இருட்டுதான். அந்த இருட்டுலயும் பல வித்தியாசம் இருந்திருக்கு. இந்த வஸ்துக்கள்ல கைரேக மறைஞ்சு போனதாக இருந்துருக்கிறதுன்னு ஒரு பிரகாரமான ஒரு இருட்டு. இப்ப கையில பார்த்தோம்னாக்கா ரேகையெல்லாம் தெரியாத இருந்துட்டு இருக்கும், ஆனா கையில உள்ளங்கை தெரியும். ஒண்ணுமே தெரியாத எதிர என்ன இருக்கான்றதே கூட தெரியாது இருக்கக்கூடியது இருக்க, அது ஒரு காடமான இருட்டு. அந்த இருட்டை போக்கடிக்கிறதுன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. அந்த இருட்டை சுவாமியினுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய நகரஷ்மி ஜாலங்கள்னாலேயே நம்ம மனசுல இருக்கிற இருட்டெல்லாம் போக்கடிக்கணும். என்ன மாதிரி இருட்டுன்றத பார்ப்போம். போக்கடிக்க முடியாத காடமான இருட்டுன்னா சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய இருட்டு. எல்லாரும் நினைச்சுட்டு இருக்க இந்த சரீரம் ஒரு நாள் இல்லைன்னாக்கா ஒரு நாள் அழிய வேண்டியதுதான். அதுக்காக அந்த சரீரத்துக்காக நாம என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் என்னோ எல்லாம் உபதேசம் வேதாந்தம் கேட்டு இருக்கோம். இந்த வேதாந்தம் கேட்டிருந்தாக்க எத்தனை பேரால அத அனுபவத்துல கொண்டு வர முடியாது. அதுதான் அங்க பார்க்கணும். பார்த்தோம் எல்லாருமே ஒத்துக்கணும். இதுல யார் யாரெல்லாம் ஜாதஸ்து துருவோ மிருத்யுன்னு யார் யார் பிரகிரவனாக இருந்துட்டு இருக்கானோ அந்த பிரகிரவன் எல்லாருக்குமே மிருத்யுன்றது இருக்க வாஸ்தவம் சத்தியமான விஷயம்தான். அது என்னைக்காலும் ஒரு நாள் வந்துதான் ஆகும். ஆனா யாரானா எதிர்கொள்றதுக்கு விரும்புறாளா? 90 வயசு இருந்தாலும் போகும்பா எனக்கு வேண்டாம், சிவகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன்னு சொல்றவா ரொம்ப ரொம்ப குறவா இருந்துட்டு இருக்க. அவளுக்கு சிரமம் வந்துடுத்துனாக்க அப்பவானா சொன்னா சொல்லுவாளே தவிர சிரமம் இல்லாத எல்லா விதத்திலையும் சௌகரியமாக இருந்திருந்தாக்க அவ அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டான். இது லோகசித்தமான ஒரு விஷயம். இப்ப அதே மாதிரி ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடக்கிறதுன்னு சொல்றோம். நாம சுதந்திரால் இல்ல, நாம எல்லாரும் பரதந்திரனாக தான் இருந்துட்டு இருக்கோம். நாம எது நினைச்சாலும் கூட ஈஸ்வர சங்கல்பம் இல்லாத போயிட்டுனாக்க அந்த காரியம் நடக்காது. அந்த விஷயத்தை நாம எத்தனை பேர் நம்புறோன்றதுதான் பார்க்கணும். ஆகையால இது எல்லாரும் நாம நினைச்சுண்டு நடக்காத போயிட்டோம்னா நம்மளுடைய பிரயத்னம் சபலமாகாத போயிட்டோம்னாக்க அப்ப சொல்லுவோம் தெய்வ சங்கல்பம் விபரீதமாக இருந்துட்டு இருக்கு, நான் நினைச்சது ஒண்ணு ஈஸ்வரனுடைய சங்கல்பம் வேறமாக இருக்குன்னு இப்படி நம்ம சொல்லி சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய சாதாரணமான ஒரு நிலையில நம்ம காரியங்கள்லாம் நம்ம எதை நினைக்கிறோமோ நினைக்கிற காரியங்கள்லாம் நடந்துட்டே இருந்ததுன்னாக்க ஈஸ்வரன் நடத்தி வச்சான்னு யாருமே சொல்ல மாட்டோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அந்தம் தமகம். இது ரொம்ப ரொம்ப காடமான ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடியதான ஒரு அஜ்ஞானம்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானத்தை போக்கடிப்பதாக இருப்பது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள். திருவடிகள்ல நகங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய இந்து ஜாலம் சந்திரகிரணம் மாதிரி அந்த ஒரு குளிர்ச்சியான கிரணங்கள், அந்த சந்திரகிரணம் இருக்க வஸ்துவை பார்க்கறதுக்கு உபயோகப்படுறது. அதே சமயத்துல தெளிவு ஏற்படுறதுக்கு, இது என்ன வஸ்துன்றது விவேகம் ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்திலேயே நமக்கு ஒரு சிரமம் இல்லாத இருந்துட்டு இருக்கு. இப்படி சிரமம் இல்லாத இருந்துட்டு இருக்கச்சே இத வந்து விஸ்வாந்தரந்த தமச க்ஷபண பிரவீணோ, விஸ்வாந்தரந்த தமச க்ஷபண பிரவீணோ. இது யாருக்கோ ஒருத்தருடைய அந்த தமசு அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அஜானத்தை போக்கடிக்கக்கூடியதாக இல்லை. யார் யாரெல்லாம் எம்பரும சுவாமி தேசிகன் திருவடிய ஆசிரியக்கிறவாளாக இருந்துட்டு இருக்காரோ அத்தனை பேருடைய ஒரு அந்தத்தை அஜானத்தை போக்கடிக்கக்கூடியதாக இந்த எம்பெருமான் சுவாமி தேசிகனுடைய திருவடி, அந்த திருவடியினுடைய நக ஜாலங்கள் திகழ்கின்றன என்று சொல்றார். விஸ்வாந்தரந்த தமச க்ஷபண பிரவீணோ வித்யோதமான நகரேந்து மயூக ஜாலைஹி. ஈசாவாசிய உபநிஷத்துல ஒரு இருக்கு, அந்தந்தம பிரவீசந்தி யோ சம்போதி முபாசதே ததோ பூய இவ தே தமோ யோ சம்போத்யாம்ரதாஹ. அந்தந்தம பிரவிசந்தி, எந்த புருஷர்கள் அசம்பூத்திமேவ, அசம்பூத்தின்னு சொல்லச்சே இந்த அதாவது மான தம்ப ஹிம்சா ஸ்தேயாதீனாம் இவைகள்லாம் யோக விரோதினா யோகத்துக்கு விரோதியாக இருந்திருக்கிறது. அத்த வந்து யாரெல்லாம் உபாசனம் பண்றாளோ அவள்லாம் மறுபடியும் அந்தந்தமாக ரொம்ப ரொம்ப அதிகாடமாக இருந்திருக்கிற இருட்டில் தான் அவ போடுறான். யாரெல்லாம் சம்பூத்தின்னு சொல்லக்கூடிய சமாதி ரூபமாக இருந்திருக்கிற தியானத்துல எழுகிறார்களோ அவள்லாம் தே ததகா பூயிவ தஸ்மாத் அதிகதரம் தமையேவ அஜ்ஞானமேவ பிரவிசந்தி சம்பூத்தியாமேவ ரதாகான்னு இப்படி இருந்திருக்கிறவா மறுபடியும் அஜ்ஞானத்தை தான் அடைகிறார்கள்னு சொல்லி சொல்ற. இங்க சம்பூத்தி சப்தம் அசம்பூத்தி சப்தம் இது ரெண்டுத்துக்கும் வரச்சே அர்த்தங்கள்ல பார்க்கணும். என்ன பூத்வா சரீரம் அகிருதகிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பயாமின்னு அபிசம்பவாமின்னு எல்லாம் சொல்லிருக்கு. பிரம்ம பிராப்தின்றதுதான் சம்பூத்தின்னு சொல்றது. அத வந்து அசம்பூத்தி சப்தத்தினால சொல்றதுனால இங்க சம்பூத்தி விநாசம்னு அர்த்தம் சொல்லி அனந்தரம் சம்பூத்தியும் காசம்பூத்தின்னு பின்னாடி சொல்லப்படுறதுனால இந்த இடத்துல என்னன்னா சமாதி நிஷ்பத்தி அந்தந்தமகான்றதுக்கு மாத்திரம்தான் இப்ப சொல்லி சொல்றேன். நாம ஒரு தவறான செயல்களை செய்தமானாக்க மறுபடியும் மறுபடியும் காடமான ஒரு தமசுல இருட்டில தான் போய் சேருவோம். அந்த மாதிரி நிலை இல்லாதபடி இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற விஸ்வாந்தரந்த தமச க்ஷபண பிரவீணோ விஜோதமானகரிந்துமயூகஜாலைஹி விக்யாததாமரசசங்கரதங்கசின்ஹௌ வேதாந்தசூரிசரணௌ சரணம் ப்ரபத்யே. சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கிற தாமரசம் தாமர புஷ்பம்னா தாமர புஷ்பம் சங்க ரதாங்க சின்ஹவ் சங்கம் சங்கரேக பத்மரேக சக்கர ரேக இந்த ரேகைகளை உடைத்தானதாக சுவாமியினுடைய திருவடி திருவடியினுடைய அதாவது உள்ளங்கால்னு சொல்றோமே அந்த பாகம் அப்படி இருந்திருக்கு. சங்கரேக பத்மரேக சக்கர ரேகையோட இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ரேகைகளோட திகழ்கின்றதும் நம்மளுடைய அஜ்ஞானத்தை சர்வ பிரகாரத்தாலையும் போக்கடிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. யாரோ சிலருக்குன்றது இல்லாமல் உலகத்தார் அனைவருடைய அஜ்ஞானத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. உலகத்தாருடைய இயல்பு எப்படி இருந்திருக்குன்னாக்க தான் தான் புத்தி சாமர்த்தியம் இருக்கிறவாள்னு நினைச்சுண்டு செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு செஞ்சு இன்னும் ரொம்ப ரொம்ப நிபிடமான இருட்டில் போறாவா அப்படி போறவாளையும் கூட அவளுடைய நிலையிலேருந்து மாற்றி அவளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிச்சு அவளுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி அவளையும் அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது சுவாமியினுடைய திருவடிகள் தான். இந்த சுவாமியினுடைய திருவடிகளை ஆசிரியச்சிட்டமான போறோம் நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும், நமக்கு விவேகம் ஏற்படும், எவையெல்லாம் செய்யக்கூடியவை எவை செய்யக்கூடாதவை என்ற அந்த விவேகம் வந்துடுத்துனாக்க போறோம், வேற எதுவுமே வேண்டாம். நாமளே செய்ய வேண்டியதை செய்ய போறோம், செய்யக்கூடாததை செய்யாமல் விட்டுற போறோம். அந்த விவேகம் ஏற்படுவதற்கு நமக்கு இருள் சூழ்ந்து இருந்திருக்கிற நமக்கு சுவாமியினுடைய திருவடிகள் தான் பிரகாசத்தை, அது ஒரு குளிர்ச்சியான ஒரு பிரகாசம், சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி பிரகாசங்கள். ஒரு சந்திரன் இல்ல, வந்து பத்து சந்திரன்கள். இப்படி அந்த பத்து சந்திரன்களுடைய திருவடியில இருந்திருக்கிற பத்து நகங்கள்ல இருந்தும் வரக்கூடிய சந்திரகாந்தி மாதிரி இருக்கக்கூடிய காந்திகளுடைய சமூகங்களால நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிற அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இங்க ஒரு விஷயம் எனக்கு ஒரு லௌகீகர் தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே மனசுல படிஞ்சது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ளிருந்த அவர் அங்க ரேடி திண்ணையில இருக்கும், அந்த திண்ணையில தான் சாதாரணமா எழுந்துள்ளிருப்ப. இவர் சுத்த லௌகிஷர், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ யாரோ மேல இருக்கிறவா சொன்னா இது மரசமர்ப்பணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா இந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படாது, இந்த மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற ஒரு நிலைதான் ஏற்படும் என்ன சொன்னா. சரி, அதுக்கு மேல இவர் ரொம்ப அதை பத்தி கேட்டுக்கிறதுக்கு எல்லாம் விரும்பல, இது ஆச்சாரியாளிடத்துல போய் தான் இதை பண்ணிக்கணும்னு சொல்ற. சுவாமி ஐயா சுவாமி போய் சேவிக்கிறவர், அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தார், அவளோட அந்த கீழே உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்க, சுவாமி ஏதோ அவளுக்கு உபதேசம் பண்றேன் அதெல்லாம் கேட்டு இருக்க. அது முடிஞ்சிட்டு அவருக்கு மரசமர்ப்பணம் ஆயிடுத்து வந்துட்டு, ஒரு 7-8 வருஷம் கழிச்சு நான் வந்து இந்த சுவாமியினுடைய படம், அதாவது சுவாமியினுடைய பிரதிமையோட இருந்துட்டு இருக்கிற, போட்டோவோட இருந்துட்டு இருக்கிற ஒரு பத்திரிகை, சுவாமியினுடைய 100வது திருநட்சத்திர பத்திரிகை, அது அதை கொண்டு போய் கொடுத்தேன் நானு. இந்த மாதிரி சுவாமிக்கு 100வது திருநட்சத்திரம் வருது, அவசியம் எல்லாரும் வரணும்னு சொல்லி சொன்னேன் நானு. அப்ப அந்த பத்திரிகைய திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அதையே பார்த்துருந்து, சுவாமியினுடைய போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்கிற அதே போட்டோ தான் போட்டிருந்து, அதை பார்த்துட்டு அவர் கண்ணுல ஒத்திண்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்ன. என்ன கட்டல ரொம்ப பிரிய வரவ, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ கேளு அப்படின்னா, எனக்கு சுவாமி திருமுக மண்டலம்லாம் ஞாபகம் இல்லை, அந்த வார்த்தை கூட அவருக்கு சொல்ல தெரியாது லௌகிக்க. இதெல்லாம் இருக்கு, இந்த முகம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. நாம் பார்த்த சுவாமின்றத எதை கொண்டு ஐடென்டிஃபை பண்றேன்னாக்க, அந்த போட்டோல பார்த்தோம்னா சுவாமியினுடைய உள்ளங்காலும் தெரியும். இந்த திருவடியை பார்த்த உடனேதான் எனக்கு தெரியுது, அன்னைக்கு நான் அந்த திண்ணையில சுவாமி திண்ணையில எழுந்தே நான் கீழே உட்காந்துருந்தேன், எனக்கு அவர் முகம் கூட பார்க்கணும்ன்ற எண்ணமே ஏற்படல. 10 நிமிஷம் ஏதோ உபதேசம் பண்ணே, அது எதையுமே கேட்கணும்னு தோணல, சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கணும்னு எண்ணம் ஏற்படல, ஒண்ணுமே ஏற்படல. அந்த 10 நிமிஷமும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணது முழுக்க முழுக்க அந்த சுவாமியினுடைய திருவடியை மாத்திரமே தான். இப்ப இந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த சுவாமி திருவடி தான் ஞாபகம் வருது, வேற எதுவும் ஞாபகம் வரல என்று அவர் சொன்னார். நாகஞ்சானாமி கையூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபரே சபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத்துன்னு லக்ஷ்மணர் சொல்லி சொல்ற. இந்த சீதா பிராட்டியினுடைய ஆபரணங்கள் எல்லாம் காண்பிச்சு, லக்ஷ்மணா இத பாரு, இது சீதா பிராட்டி அணிந்த வளையலா, இது சீதா பிராட்டி அணிந்த இந்த தோளா, இது வந்து ஹாரமா, இது பாரு இது பாருன்னு. அண்ணா எனக்கு எதுவுமே தெரியல, தோ இருக்க இது ஒண்ணு மாத்திரம் தெரியறது, இது சீதா பிராட்டி திருவடியில அணிந்துதானே இருந்திருக்கிற, இது நூபுரம், இது மெட்டி, இந்த கொலுசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம், நித்தியம் பாதாபிவந்தனாது, நான் நித்தியம் அந்த சீதா பிராட்டிய சேவிக்கிறதுனால சேவிக்கச்சே என் கண்ணில் பட்டதுனால இதுல இருந்துதான் மீதி எல்லாமும் சீதா பிராட்டிய திருவாபரணமாக இருக்கணும்னு தீர்மானம் பண்றேன்னு சொல்ற. அந்த மாதிரி அவருடைய பக்தி விசேஷம் சுவாமியினுடைய திருவடி தவிர வேற எங்கேயும் போகாத இருந்தது. பா இப்படி எல்லாம் ஒரு பக்தி வந்திருக்கேன்னு எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆச்சாரிய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கிறது தான். இப்படிப்பட்ட பக்தி கொண்டவர் தான் சுவாமியினுடைய குமார் நயினார் ஆச்சாரியாரும். அதனாலதான் அவர் சுவாமி திருவடிகளை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணின்றதுனாலையும், அந்த சுவாமி திருவடிகளை சேவிச்சதுனாலையும், அதுவே மனசுல இருந்ததுனாலையும் தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தையே ஸ்லோகம் அவருடைய மனசிலிருந்து வெளிப்படுறது. விஸ்வாந்தரந்தமசக்ஷபண பிரவீணோ வித்யோதமான நகரிந்து மயூகஜாலை விக்யாததாமரச சங்கரதங்கசிஹ்னோ வேதாந்த சூரிசரணோ சரணம் பிரபத்யே. அடுத்த ஸ்லோகம். வித்வேஷமான மதமத்சர வித்விஷோயோ விஷ்ணாலயானுகமனோத்தமநித்யகிருத்யோ உத்தமநித்யகிருத்யோ வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி விஹிதாஞ்சலி கோச்சரௌதௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. இங்க சுவாமியினுடைய திருவடியினுடைய பெருமைய மேலும் மேலும் சொல்ற பெருமாளுக்கு சொல்லச்சே உபயலிங்கத்துவம் என்று சொல்லுகின்றோம். ஹேய பிரத்யநீக கல்யாண ஏகதானத்துவம் என்பதாக சொல்றது. அதாவது ஹேய குணங்கள் தீய குணங்கள் எதுவும் இல்லாமல் சமக்ரமாக முழுமையாக கல்யாண குணங்களோட எழுந்தருளி இருக்கிறவர் எம்பெருமான். சுவாமி தேசிக்கணும், அவருடைய அவதாரம் தானே. வேற யாரோ ஒன்னா வெங்கடேஷா அவதாரோயம் தத்கண்டான் சோதவா பவேத்னு சொன்னபடினால சுவாமியின் இடத்துல ஹேய குணங்கள் எதுவுமே கிடையாது. இப்ப இதை தெரிவிக்கணும். என்ன மனுஷனாக கிருத்வாம் அத்தியமையின் தன்னு சொல்லி சொல்ற சாட்சாத் சிவன் நாராயணனே ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணி இந்த இடத்துல நம்மள மாதிரி மக்னான் உத்தரத்தைன்னு காருண்யா சாஸ்திர பாணினான்னு நம்மள மாதிரி இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி போயிட்டு இருக்கிறவாள அவளுக்கு உத்தரணம் பண்ற, அவளை தூக்கி விடுற தன்னுடைய கருணையினால. சாஸ்திர பாணினான்னு சாஸ்திரமாகிற ஒரு திருக்கைகளாலே ஆச்சாரியெல்லாம் நம்மள தூக்கி விடுறான்னு சொல்ற. இதெல்லாம் பிரமாணங்கள் புராணங்கள்ல சொல்லப்படுகின்றன, இதிகாசங்கள்ல சுருதிகள்ல சொல்லப்படுகின்றன. இப்படி ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு செய்யக்கூடிய சகாயங்களை ஆச்சாரியால நாம பார்க்கச்சேயே எப்படிப்பட்ட ஆச்சாரியாலா பார்க்கணும்னாக்க ஹேயகுணம் இல்லாமல் கல்யாண குண பூர்த்தியோட எழுந்துள்ள இருக்கிற ஆச்சாரியர்கள் தான். சுவாமி தேசிகன் அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்க சுவாமியின் இடத்துல எந்த ஹேயகுணமும் இல்லையா? சாதாரணமா எல்லாரிடத்திலையும் இருக்கக்கூடியது, அதுவும் வித்வான்களிடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் சில ஹேய குணங்களை குறிப்பிட்டு அந்த குணங்கள்லாம் சுவாமியின் இடத்துல சுவாமி தேசிகன் இடத்துல இல்லைன்றத தெரியப்படுத்துற. வித்வேஷமான மத மத்தர வித்விஷௌயௌ வித்வேஷம். இந்த வித்வேஷம்னாக்க அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே நிர்வியாஜ வைரம்னு சொல்ற. அதாவது துவேஷம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம் வருது. துவேஷம் வரச்சே எப்படி வருதுன்னாக்க ரெண்டு பேருக்கும் ஒரு சமானமான ஒரு சான்ஸ் இருந்துட்டு இருக்கு, அதுல எனக்கு வர வேண்டியது அவனுக்கு வந்துடுத்து. அப்ப சொன்னாக்க அது ஏதோ ஒரு காரணம் இருந்து அதுக்கு ஒரு துவேஷம் வரலாம். காரணமே இல்லாத சில பேர் இடத்துல நமக்கு துவேஷம் வரும், அதுதான் வித்வேஷம்னு சொல்லி சொல்ற. நிர்வியாஜ வைரம், அவளுக்கு நமக்கு என்ன இருந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம சில சமயங்கள்ல சொரூபத்தோட தெருவுல நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். நடந்துட்டு போன உடனே சில பேருக்கு நம்மள பார்த்த உடனே பரிகாசம் பண்ணோம்னு தோன்றது, நம்மள ஹேளனம் பண்ணோம்னு தோன்றது. அவளுக்கு அவளுடைய கர்மம், அவளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால சில ஜனங்கள் என்ன பண்றதுன்னா ஒரு கல் எடுத்து அடிக்க கூட அடிக்கிறது. இவன் மேல பட்டுட்டு ஐயோ கல் அடிக்கிறதுன்னு பயந்துட்டு ஓடுறத பார்த்த உடனே அதுக்கு ஹஹான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு இவனை ஓட்டிட்டோம் பாத்தியா, இவனை இது பண்ணிட்டோம் பாத்தியா, இவனை பயமுறுத்திட்டோம் பாத்தியான்னு சொல்றவாளும் இருந்துட்டு இருக்க. அவன் நாம என்ன பண்ணிட்டோம், நம்மள்ட எண்ணத்துக்கு அவனுக்கு ஒரு கோபம் வருது, துவேஷம் வருதுன்னா நிர்வியாஜ வைரம், அதுதான் வித்வேஷம்னு சொல்றது. ஒரு வியாஜமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. அவன் சொத்த நம்ம எதனா எடுத்துட்டோம்னாக்க சரி ஏதோ பண்ணா அதனால நமக்கு தோஷம். அவனுக்கு வரக்கூடியது நாம வரவிட்டாத பண்ணி ஏமாத்திட்டோம்னாக்க அப்ப நம்மள்ட ஒருத்தன் துவேஷப்படுறதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒருத்தனிடத்துல துவேஷப்படுறதுன்றது இருக்க இதுதான் வித்வேஷம் என்று சொல்லப்படுகிறது. வித்வேஷமான மானம், நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் நம்மள பார்த்து கை கூப்பிட்டா போறோம், நாம பெரிய சுவாமியாட்டம் ஒரு புத்தி வந்துடும் நமக்கு. அதோட இல்லாத மூன்று விஷயங்கள்ல நமக்கு கர்வம் வரும். பிறப்புனால ஒரு கர்வம், செல்வ செழிப்புனால ஒரு கர்வம், வித்தியினால ஒரு கர்வம். இப்படி மூன்று விஷயங்கள்ல நமக்கு கர்வம் வரத்துக்கு ஒரு பிரசக்தி இருக்கு. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமும் குறும்பாம் நம் புகழத்தாழ்வான். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் என்பது முக்குறும்புன்னு சொல்றது. கூறத்தாழ்வர் ராமானுஜனுடைய சிஷ்யர், அவருடைய பெருமையை அமுதனார் சொல்ற வஞ்ச முக்குறும்புன்னு சொல்லச்சே அபிஜாத மதம், அதாவது பிறப்பினால ஏற்பட்ட மதம், அதுக்கப்புறமா வித்வத்தினால ஏற்பட்ட மதம், மூன்றாவது செல்வ செழிப்பினால ஏற்பட்ட மதம். இந்த மூணு மதங்களும் மூணும் அவருக்கு இருக்கலாம், மூணையும் விட்டு ஒழித்தவர் அவர் என்று சொல்லணும். என்னன்னா அவர் பெரிய ஞாதா இருந்தாலும் கூட பாஷ்யக்காருக்கு எதிர தான் எதுவுமே தெரியாத மாதிரிதான் அவர் இருந்தார். அவர் பெரிய தனி, பெரிய பணக்காரர். அந்த காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து கூறன்ற ஊர் ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு, அந்த ஊர் முழுக்க அவருதுதான். அத்தனை பாகவதர்கள் யார் யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு அந்த வேற வேற திவ்ய தேசங்கள்ல இருந்து வராளோ அத்தனை பாகவதர்களையும் ஆராதனம் பண்ணினவர் கூறத்தாழ்வான். ஆகையால அந்த செல்வ செழிப்பு அவர் தங்க தட்டுல அவர் சாதம் சாட்டிருந்தவர். ஆகையால அவருடைய செல்வ செழிப்பை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிஜாத்தியம் உயர்குடி பிறப்பு, அதுல ஒண்ணு சந்தேகம் என்ன, இப்படி எல்லாம் இருந்தா கூட எந்த அம்சத்திலையும் தன்னை சிறந்தவனாக உயர்ந்தவனாக எப்பவுமே காண்பிச்சுக்காது இருந்தேதான். அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். இப்போ வித்வேஷமான மானம்ன்றது ஆபிஜாத்தியாதி பிரயுக்தமாக இருந்திருக்கிற மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விகாரம், மாறுபாடு. இந்த மாறுபாட்டை தான் சொல்லி சொல்ற சுவாமி தேசிகனுக்கு அவருக்கு சர்வதந்திர சுதந்திரம் பிருதம். அதே தேசிகனுக்கு விஸ்வாமித்ர குலோத்பவத, அந்த விஸ்வாமித்ர வம்சத்துல பிறந்தவர் அவர். அதனுடைய பெருமைய அவரே சங்கல்ப சூரியோதயத்துல சொல்ற, அதை பத்தி பார்க்கணும். செல்வம் ஒன்னும் கிடையாது, செல்வத்தினால அவருக்கு மதம் வந்திருக்கா என்ன கேட்டா, தேஷாம் பூமேர் தனபதி கிருஹாது அம்பராத் அம்புதேர்வா தாரா நெறியாந்த் அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனான்னு சொல்ற. யாரோ ஒரு பிரம்மச்சாரி போகணும்னு கேட்டாலே கூட அவருக்கே செல்வத்தை கொடுக்கிறவராக சுவாமி எழுந்தருள் இருந்தேர்னாக்க, தனக்கு போகணும்னு கேட்டாக்க சுவாமிக்கு வராதையா போயிடும். எப்பேற்பட்ட செல்வ செழிப்பு எல்லாம் அவருக்கு வந்துடும். ஆனா அவர் அதை பிரார்த்திக்கல, அது வேணும்னு அவர் எப்பவுமே நினைக்கல. அதனால அவருக்கு அந்த செல்வத்துல பத்தி அவருக்கு இஷ்டமே இல்லாத இருந்திருக்கு. வித்யாரண்யர் அவரை கூட்டு நீர் வந்து இங்க ராஜசபைக்கு வரணும், உமக்கு எல்லா விதமான சிறப்பும் வரும்னு. இதுல இருந்தே ஏற்படுறது அவருடைய வித்யனுடைய ஒரு கௌரவம், அவர் எவ்வளவு பெரிய ஞாதான்றதுல ஏற்படுறது. இப்படி எல்லாம் இருந்தும் கூட அண்ணா தன்னை வந்து சொல்லிக்கவே இல்லை. இப்படி எல்லாம் தான் இவ்வளவு பெரிய செல்வ செழிப்போட இருந்துருக்கவ, வித்யோட இருந்துருக்கிறவன்னா தாசானு தாசன் பாகவதர்களுக்கெல்லாம் தாசனாக தாம் இருக்கோன்றதுதான் அவர் சொல்லின்றிருக்கிறே தவிர வேற எந்த அம்சத்திலையும் தன்னை உயர்த்தியாகவே சொல்லிக்கவே சொல்லிக்கல. இதுல இருந்தே நமக்கு தெரியறது இந்த மானம்ன்றது துளியும் இல்லாதவர். மானம்ன்றது என்னன்னா மதம், அந்த ஆபிஜாத்தியத்தினாலேயோ அல்லது வித்யினாலேயோ இவரால் அடைய முடியாத செல்வம் எதுவும் கிடையாது. இவர் எல்லாத்தையும் அடைக்கக்கூடியவர்னார். இவர் என்ன எப்பேற்பட்டவர், அவரை வந்து சொல்லச்சே சங்கல்ப சூரியோதயத்துல சொல்ற, கௌட வைதர்ப பாஞ்சால மாலாங்காராம் சரஸ்வதியும் எஸ் நித்யம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேதினகா என்பதாக சொல்ற. அதாவது சொல்ல அமைப்பு, அதுல கௌடம் வைதர்பியம் பாஞ்சாலம்ன்றது மூன்று வகை இருந்துருக்கு. இதுல கரடு முரடாக சொல்றது இருந்துருக்க அது கௌடம், அந்த மிருதுவாக இருந்துருக்கிற மென் சொடர் சொல்களை சொல்லி சொல்றது இருக்க அது பாஞ்சாலம், நடுத்தரமானது வைதர்பம். அந்தந்த ரசத்துக்கு ஏற்ப அந்த சொற்றொடர்கள் சொற்கள்லாம் அமையணும். அந்த மாதிரி சுவாமி தேசிகனாலதான் இப்படி பண்ண முடியும். ஆகையால இவரை பார்த்து இவ்வளவு பாண்டித்யம் இருந்தும் கூட துளி கூட கர்வம் இல்லாத இருந்திருக்கிறேன்னு சொல்லி அவரிடத்துல ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு கௌரவம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. அங்கேயே சங்கல்ப சூரியோதயத்துல ஆரம்பத்துல சொல்ற சுவாமி தேசிகனை பத்தி, அஸ்திகலு சமஸ்தலோக சம்பாவனீயஸ்ய விஸ்வாதிசாயினோ விஸ்வாமித்ர கோத்ர பூஷணஸ்ய விசுத்த வித்யாவாக விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசுத் சம்பவஸ்ய அனந்த குண சேவதேஹே அனந்த சூரேஹே ஆத்மசம்பவா. அந்த பிறப்புக்கு உரைச்சே சிறப்ப சொல்றார். விஸ்வாமித்ர கோத்திரத்தை சொல்றார், அந்நேந்திரகம் புவனமன்யத் அனீந்திரகம் வா கர்த்தும் க்ஷமே கவிரபூதய மன்வவாயேன்னு. இவர் எந்த கோத்திரத்துல பிறந்தவர்னா, வேற ஒரு இந்திரனை நான் சிருஷ்டி பண்றேன் நானு, இல்ல இந்திரனை இல்லாதவனா பண்ணிடுறேன் நானு, அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தோடைய விஸ்வாமித்திரருடைய கோத்திரத்துல அவர் அவதாரம் பண்ணேர்னாக்க அந்த பிறப்பினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது நாம் போ. அது பிறப்புக்கு இருக்கு. ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்யாலப்த வேதாந்தாச்சாரிய பதா கவிதாத்கிக சம்ஹிதி பிரக்யாத குண சமாட்சா என்று சொல்ற அந்த ரங்கநாதனுடைய திவ்யாஜ்ஞையினால இவருக்கு வேதாந்தாச்சாரியன்ற ஒரு பதம், விசேஷமான பதம் கிடைச்சது. அதோட மாத்திரமில்ல, தத் சகதர்மச்சாரிணியாக அந்த ரங்கநாயகி தாயாருடைய அனுகிரகத்தினால சர்வதந்திர சுதந்திரன்ற ஒரு பிருதம் இவருக்கு கிடைச்சது. இவ்வளவும் கிடைச்சதுனால இவர் தன்னுடைய வித்யா விஷயத்திலையும் தன்னுடைய பிறப்பு, இது எந்த எப்பேற்பட்ட மிக உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோன்ற இந்த விஷயத்திலையும் எவ்வளவு கர்வமாக இருக்கலாம் அவர், ஆனா அந்த கர்வம் எதுவும் இல்லாதவராக இருந்திருக்கேன்றதுதான் இப்ப சொல்ல. வித்வேஷமான மதஹா, மதம்ன்றது என்னன்னா, சில சமயங்கள்ல நமக்கு பணம் வந்துடுத்து பணம் காசு வந்துடுத்துன்னா சரி, அதனால வரக்கூடிய சித்தத்துல வரக்கூடிய மாறுபாடு, ஏழையா இருக்கச்சே இருந்த நிலை வேற, பணக்காரனா போயிட்டோம்னாக்க கீழே குனிஞ்சே பார்க்க மாட்டோம், மேலேயே பார்த்துட்டு போவோம். இதுதான் மதம்னு சொல்லி சொல்றது. மத்சரம் அப்படின்னா, இத்தராளுக்கு ஒரு நல்லது வந்ததுன்னாக்க அதை பொறுக்காமல் இருக்கிறது இருக்க அதுதான் மத்சரம்ன்றது. இப்போ இது அசூயன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தோஷமே இல்லாதவர்களிடத்துல தோஷத்தை சொல்றது. என்னத்துக்காக அந்த தோஷத்தை சொல்லணும்னாக்க, அவள் இன்னொருத்தர் தோஷமில்லாதவளாக இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல, ஆகையால இவாளிடத்துல போய் ஒரு தோஷத்தை சொல்றது. அந்நிய சுபம், அசலாருக்கு வரக்கூடிய சுபத்தை பார்த்து நமக்கு துவேஷம் வருதுன்றது அர்த்தம். இப்போ வித்வேஷ மான மத மத்சர வித்விஷ இவைகளுக்கெல்லாம் இந்த நாலுத்துக்கும் அதுக்கு துவேஷியாக இருந்துருக்காருன்னு அர்த்தம், சத்ருக்களாக இருக்காருன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சுவாமி தேசிகன் இடத்துல துவேஷம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, அந்த வித்யா மதம் கிடையாது, தன மதம் கிடையாது, பிறப்பு உயர்குடி பிறப்புனால வந்த ஒரு பெரிய கர்வம் கிடையாது, பிறருக்கு நல்லது ஏற்படுறத பார்த்து அதுல அசூயப்படுறதுன்றது பொறாமப்படுறதுன்ற குணம் கிடையாது. இப்படி இதே மாதிரி இன்னும் என்னென்ன கெட்ட குணங்கள் என்று சொல்லப்படுகின்றவையோ அது எதுவுமே சுவாமி தேசிகன் இடத்துல கிடையாதுன்றது தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதுல டம்பம் முதலியவெல்லாம் எடுத்துக்கணும். இந்த கெட்ட குணங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக சுவாமி எழுந்தருள் இருந்தார் என்பதை சொல்லுகின்ற. வித்வேஷமான மத மத் விஷ்ணாலயானுகமனோத்தம நித்ய கிருத்யௌ. ஒவ்வொத்த தைனந்தினிக்கமாக நித்தியமாக சில சில காரியங்களை பண்றதுன்னு வச்சுட்டு இருப்பா. அப்போ சுவாமி தேசிகன் நிச்சயமாக செய்ய வேண்டிய சில காரியங்களாக வச்சிருக்கிறதுல என்னன்னு கேட்ட பிரதானமானது விஷ்ணாலயானுகமனோத்தம நித்ய கிருத்யௌ. அச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறது, விஷ்ணுவனுடைய ஆலயம் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரது போய் நிச்சயமான வழக்கமாக இருந்திருக்கு வச்சிருந்தேன்னு சொல்லி சொல்ற. இது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இது என்ன, அம்பரீஷோபாக்கியானத்துல பாகவதத்துல மகரிஷி சாதிக்கிறார், மகாபுருஷனாக இருந்த ராஜாவாக இருந்த அம்பரீஷன் எப்படிலாம் பாகவதராக இருந்தவர், எப்படிலாம் நடந்து கொண்டார் சொல்லி சொல்றார். தவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சம் சிவை குண்ட குணானுவர்ணனே கரௌஹரே மந்திர மார்ஜனாதிஷு ச்ருதிஞ்சகாராச்சுதசத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே த்ருஷௌ தத்ருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம் க்ராணஞ்ச தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத்துளஸ்ய ரசனம் ததர்ப்பிதே பாதௌ ஹரே க்ஷேத்ரபதானுசர்பணே சிரோ ஹ்ருஷி கேஷபதாபிவந்தனே காமஞ்ச தாஸ்யே நது காம காம்யயா யதோத்தம ஸ்லோக ஜனாஶ்ரயாரதிஹி. அம்பரீஷன் அவருடைய ஒரு நித்தியமாக அவருடைய இந்திரியங்கள்லாம் எப்படி பெருமாள் விஷயத்துல ஈடுபட்டதுன்றத சொல்லி சொல்ற. தவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ, எம்பெருமானுடைய திருடியே எப்ப பார்த்தாலும் அந்த மனசு அவருடைய மனசு தியானம் பண்ணுதான். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்து சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. முகுந்தமாலையில சொல்றார் ஆழ்வார், வச்சம் சிவைகுண்ட குணானுவர்ணனே, வார்த்தைகள்லாம் எம்பெருமானுடைய குணங்களை வர்ணனம் பண்றதுக்கு, அந்த பகவத்குணங்களுடைய பகவன் மகாத்மியத்தை சொல்றதுக்கே வார்த்தை. கரௌஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு, கரௌஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு, கைபடைத்த பயன் என்னன்னா யாரும் சங்கோச்சப்பட வேண்டாம். கோவில்ல போய் அதுல நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் பண்ணமானா அது கைபடைத்த பயனாக ஆகுமா? ஸ்ருதிஞ்சகாராச்சுதசத்கதோதயே, காது படைத்த பயன் என்னன்னா எம்பெருமானுடைய குணங்களை எம்பெருமானுடைய விருத்தாந்தங்களை கதைகளை கேட்கறது தான். இந்த பாதௌ ஹரே க்ஷேத்ர பதானுசர்ப்பணே சிரோ ஹ்ருஷிகேஷ பதாபிவந்தனே பாதௌ ஹரே க்ஷேத்ர பதானுசர்ப்பணே, இதுதான் இங்க முக்கியம். அந்த நமக்கு கால் படைத்த பயன் என்னன்னாக்க எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் எழுந்தருள் இருக்காரோ அந்த திவ்ய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரதுதான் நாம கால் படைத்த பயன். இப்படி சொல்லச்சே சுவாமி தேசிகன் தன்னுடைய திருவடிகளால நடந்து போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர்ற. இன்னும் பின்னாடி எல்லாம் சொல்ல போறார். இந்த இடத்துல சொன்னது எதை மனசுல நினைச்சுன்னு சொல்றேன்னா, சுவாமி எங்க எழுந்தாலும் திவ்யதேசத்துல தான் எழுந்திருக்க, காஞ்சிபுரத்துல எழுந்த காலம், அதெல்லாம் ஆரம்பத்தெல்லாம் காஞ்சிபுரத்துல எழுந்த காலம், திருவேந்திபுரத்துல எழுந்தேர், ஸ்ரீரங்கத்துல எழுந்தேர், இப்படி எல்லா இடத்துலயும் சுவாமி எழுந்த இடங்கள் எல்லா இடத்துலயும் அங்க அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தவர்கள் இருந்தார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த எம்பெருமானை போய் சேவிக்கிறது அதுக்காக தான் விஷ்ணாலயானுகமன உத்தம நித்ய கிருத்யௌ. எம்பெருமானுடைய விஷ்ணாலயம் அந்த பெருமாளுடைய கோவில் இருந்துருக்க, அதுல அனுகமனம் அதை அனுச்சேது, அதாவது ஏதோ ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வருதுன்றது இல்லாத, நித்தியமா போயிட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வருதுன்றது இருக்க, அது உத்தமமான ஒரு சிரேஷ்டமான நித்திய கிருத்தியம். அது நித்தியமாக பண்றது. ஆன்மீகத்துல சொல்ற காத்தால இங்க தூரம் இருந்துருக்கு, புஷ்கரணி இல்லையோ ஆறோ புஷ்கரணியோ என்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு கரைச்சி நேர கோவில் இருந்ததுன்னாக்க, அந்த கோவில் உள்ள வந்து அங்க அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு அப்புறம்தான் ஆத்துக்கு வரணும்னு சொல்லிருக்கு. இங்க சுவாமி தேசிகனுடைய தினச்சரியில வரச்சே இத பத்தி மறுபடியும் சொல்ல போறேன். இங்க பிரகிருதத்துல சொல்றேன் நானு, அனிபிருத பரிரம்பைராஹிதாம் இந்திராயா கனகவலய முத்ராம் கண்டதேசே ததானா பணிபதி சயனீயா துத்திதஸ்துவம் பிரபாதே வரத சதத மந்தர் மானசம் சந்நிதேயா. தூப்புல எழுந்துள்ள இருந்த சுவாமி அவருடைய அவதார ஸ்தலம் தூப்புல், அது திருத்தங்கா பக்கத்துல அந்த தீப பிரகாசனம் எழுந்துள்ள இருக்க, அது வேற விஷயம். அப்படி இருந்தாலும் கூட கார்த்தால வேலையில இங்க அனந்த சரஸ்ல வந்து தீர்த்தாமடிட்டு இங்க சந்தியாவந்தன நதிகள் எல்லாம் பண்ணிட்டு தேவப்பெருமாள் சேவிச்சுட்டு அவர் போறாராம். அந்த சுப்பிரபாதத்துல சேவிக்கிறத தான் அவரும் மங்களாசாசனம் பண்ற. அனிபிருத பரிரம்பை ராஹிதா மிந்திராயா கனகவலய முத்ராம் கண்டதேசே ததானா. இந்த தேவப்பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அணைச்சுண்டு படுத்துட்டு இருக்காளாம். அந்த தாயாருடைய வளையல் அந்த கழுத்துண்ட வச்சுட்டு இருக்கு, அதனுடைய அது அமைஞ்சிருக்கு. அதனுடைய அடையாளம் கார்த்தால பார்த்தா முதல்ல தூங்கி இருந்த உடனே விஸ்வரூபத்துல சேவிக்கச்சே அது தெரியறதுதான். இப்ப இது சுவாமி இப்படி காலம் கார்த்தால தேவப்பெருமாளை சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருந்தது இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியறது. இங்கேயும் அந்த நயனாராச்சாரியார் இதை தெரியப்படுத்துற, விஷ்ணாலயான கமனோத்தம நித்திய கிருத்தியோ, ஏதோ ஒரு நாள் போல எல்லா நாளும் இதை காரியத்தை பண்ணிந்தவர் அர்த்தம். வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோச்சரௌதௌ. சுவாமி தேசிகனுடைய திருவடிகளினுடைய பிரபாவம், சுவாமியினுடைய பிரபாவம்ன்றது தான் அர்த்தம். வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோச்சரௌ. வேதாந்த விருத்தாள் என்று சொல்ற, வேதாந்த விருத்தாள்னாக்க வேதாந்த சாஸ்திரத்துல சிறகாலம், ஏதோ ஒரு நாள் இது கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டாக்க இந்த வேதாந்த சாஸ்திரம் மொத்தம் நம்ம மனசுல படியாது. அப்படியே நாம புரிஞ்சுட்டோம்னா கூட அதுல ஈடுபாடு வராது. ஆனா நித்தியமாக எத்தனையோ சந்தேகங்கள், அந்த சந்தேக கலக்கங்களுக்கு ஆச்சாரியன் மூலமாக தெளிவு ஏற்படுத்திண்டு இந்த பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை சேவிக்கிறது, அதே மாதிரி பிரம்மசூத்திரம் அதனுடைய பாஷ்யங்கள், கீதை இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளுடைய அர்த்தங்களை எப்ப பார்த்தாலும் பராமர்சம் பண்ணிட்டு தத்ரயித்தமாகவே ஞான விருத்தாளாக ஆனவர். ஞானத்தினாலேயே விருத்தாளாக ஆழ்வாள். அவள்லாம் தான் வேதாந்த விருத்தர்கள் என்று சொல்ற. அந்த வேதாந்த ஞான விருத்தர்களாக இருந்திருக்கிற அவளாலே விஹிதாஞ்சலி விஹிதாஞ்சலி கோச்சரௌ. அவன் மொத்த பேரும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்ல வந்து வழங்க, அதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். இவர் வயசுல பெரியவாளா இருந்தவாளா கூட அவளுக்கும் கூட அவள்லாம் சில சமயங்கள்ல சுவாமியினுடைய பாண்டித்யத்தை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணாலும் கூட கால விசேஷத்துல சுவாமியினுடைய பாண்டித்யத்தை அறிந்த பிறகு சுவாமியையே ஆசிரியத்தவர்களாக எத்தனையோ பெரியவாள்லாம் இருந்தாலும் அந்த ஞான விருத்தர்கள் மொத்த பேரும் சுவாமியினுடைய பெருமையை தெரிந்தவர்கள். அவர்கள் பிரணாமம் பண்ணுவதனாலேயே சுவாமி திருவடிக்கு எவ்வளவு பெருமைன்றது நாம அறிய முடியாது, அறியக்கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோச்சரௌதோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரர்களை சரணமாக அடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால நயனராச்சாரியா பிரார்த்தனை பண்ற. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் விஸ்வாந்தராந்த தமசக்ஷபண பிரவீணம்ன்றதும் வித்வேஷமான மதமத்சர வித்விஷவியோன்னு ஆரம்பிக்கிற இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்லயும் சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய சாரம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, சுவாமியினுடைய திருவடிகள் தான் நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவை. அந்த தெளிவை ஏற்படுத்துறதுலயும் ஒரு சுவாரஸ்யம், நம்மளை பயப்படுத்தி அந்த தெளிவை ஏற்படல, சந்திரகாந்தி மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு குளிர்ச்சியான சுவாமியினுடைய கட்டாட்சத்தினால நமக்கு அஜ்ஞானம் நீங்கி நமக்கு யதாவஸ்தித்தமான உண்மையான ஞானம் நமக்கு ஏற்படுறது. அதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது சுவாமியினுடைய திருவடி தான். சுவாமி ஒரு அவதார புருஷர், அதனால அவருடைய திருவடிகள்ல இருக்கிற ரேகைகள் எல்லாம் கொண்டு செல்லலாம். இந்த சங்கரேக பத்மரேகெல்லாம் இருந்துருக்குன்னா, எப்படி எம்பெருமானுடைய திருவடியில கதாபுன சங்கர தாங்க கல்பகத் பஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மோத்தானம் அலங்கரிஷத்தின்னு ஆளவந்தார் பாரிசா மாதிரி இத்தனை ரேகைகளோட இருந்திருக்கிற ஆதிஸ்னிகராக அப்புறம் சுவாமியோட கூடவே இருந்த குமார் வரதாச்சாரிய சுவாமி அந்த திருவடிகளிடத்துல சரணாகதி பண்றாருன்றது முதல் ஸ்லோகத்தினால ஏற்படுறது. ரெண்டாவது ஸ்லோகத்தினால ஹேய குணங்கள், தீய குணங்கள்னு சொல்லக்கூடிய வித்வேஷம் மானம் மதம் மத்தரம்னு சொல்றது இருக்க, அகங்காரம் துவேஷம், இதனால வர கர்வம், அப்புறம் அசூய, இது எதுவுமே சுவாமியின் இடத்துல கிடையாது. ஹேய குணங்கள் இல்லாததோட மாத்திரமில்ல, கல்யாண குணங்கள் எல்லாத்தை காட்டிலும் முக்கியமாக அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு. சுவாமி தினமும் அர்ச்சாமூர்த்தியை சேவிச்சுட்டு வந்தேன்றதுக்கு, சில பேர் வேதாந்தத்துல ஈடுபடுறவா இருப்பா ஆனா அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கிறவளாக இருக்க மாட்டா, அப்படி இல்லாத அர்ச்சாமூர்த்தியிலையும் ஈடுபாடோட எழுந்தருளி இருந்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய பெருமைய பலனுமையா பிராரம்பாகனு சொல்லி சொல்ற, இவன் ஒருத்தன் நன்னா பரிசிரமப்பட்டானா இல்லையான்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னாக்கா, கஷ்டமான பரீட்சையில இவன் பாஸ் பண்ணினாக்கா இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நன்னா வாசிச்சிருக்கான்னு அர்த்தம். இந்த பலத்தை கொண்டு இவனுடைய பிராரம்பம் இவனுடைய முயற்சிய நாம அனுமானம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை ஞானவர்த்தர்களும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை வணங்குவதனாலேயே சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை நாம எல்லாரும் புரிஞ்சுக்க முடியறது. அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்று இந்த இடத்துல நயனாராச்சாரியர் சாதிக்கிற. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருவடிகள் தான் நமக்கும் புகழ், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தையே நாம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்தென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.